எட்டில் அழகு பதினெட்டில் அழகு எந்த பெண்ணும் இருபதில் ரெட்டை அழகு. எட்டில் அழகு பதினெட்டில் அழகு எந்த பெண்ணும் இருபதில் ரெட்டை அழகு. பெண்ணின் அழகு உச்ச அழகு பூமியில உள்ளதெல்லாம் மிச்ச அழகு. ஆடை அழகு பாதி அழகு அந்த தொல்லை மாற்றியாத பெண்ணின் அழகு. பெண்ணை கொண்டு கூடியது மண்ணின் அழகு. எட்டில் அழகு பதினெட்டில் அழகு எந்த பெண்ணும் இருபதில் ரெட்டை அழகு. எட்டில் அழகு பதினெட்டில் அழகு எந்த பெண்ணும் இருபதில் ரெட்டை அழகு. அழகு பதினெட்டில் அழகு எந்த பெண்ணும் இருபதில் ரெட்டை அழகு.